ஒரு பூவெழுதும் கவிதை சிறு தேன் துளியாய் உருளும் நதி நீர் எழுதும் கவிதை அலை ஓவியமாய் விரியும் வாழ்வு காற்று துரத்தும் கடலலை போலே தொடர்வது தொடர்வது காது உடல் மீது கொஞ்ச காலம் விளைப்பாரும் காதலே உடல் தீர்ந்து போன பின்னும் உயிர் வாழும் காதல் ஒரு பூவெழுதும் கவிதை சிறு தேன் துளியாய் உருளும் நதி நீர் எழுதும் கவிதை அலையோவியமாய் விரியும் பேர்களுக்கெல்லாம் சூரிய குடும்பம் சொந்தம் உலகம் திறந்து வைத்த முதல் சாவி காதல்தான் திறந்தவன் தொலைத்து விட்டான் இன்னும் அந்த தேடல்தான் சுடற்கொடி எதற்கு வந்தோம் தொலைத்ததை காணத்தான் உதட்டினில் தொடங்கி அந்த உயிர் சென்று தேடத்தான் ஒரு பூவெழுதும் கவிதை சிறு தேன் துளியாய் உருளும் நதி நீர் எழுதும் கவிதை அலையோவியமாய் விரியும் உலகத்தின் மெல்லிய தாள்களின் மேலே இளமையின் கவிதைகள் எழுதிடவே அழகிய இதழ் கொண்டு அது முடியும்.